நண்பனின் உறவினர்களே, ஆம், நாமெல்லாம் கம்பனின் உறவினர்கள்தான். தெரிந்தோ தெரியாமலேயோ கம்பனை படித்த காரணத்தாலும் தாய்மொழியாக தமிழ் மொழியில் பிறந்த ஒரே காரணத்தினாலும் கம்பனின் உறவினர்களாக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரு நிலத்து எவரும் உள்ளத்து இருந்தன என்ற கம்பனது புகழ் மாலைக்கு பொருத்தமுற வாழ்ந்தவர். ஈட்டுவதற்கே ஈவோம், ஈட்டுவதற்கே ஈவோம் என்ற நிலையை மாற்றி ஈவதற்காகவே ஈட்டுவோம் என்ற நிலையை மாற்றிய குடை விளக்கு. தாம் வரைந்த ஆண்டுகளெல்லாம் பிறர் மனக்கிணியராக வாழ்ந்த பேராளன், கோடி கொடுத்த குடங்கன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுத்தெய்வம், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. எங்களையெல்லாம் உறவினர்களாய் பெற்றெடுத்து அருமை பிள்ளைகளாய், மாணவ பிள்ளைகளாய் பெற்றெடுத்த வள்ளல் அழகப்பரினுடைய பொற்பாதங்களை பணிந்து என்னுடைய பேச்சை துவங்குவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு செய்தியை இந்த அவையிலே பதிவு செய்ய வேண்டும். அருளாளர் அவர்கள், காரைக்குடியோடு நான் தொடர்புடையவன் என்று சொன்னார்கள். நான் அருளாளர் அவர்களை வள்ளல் அழகப்பரோடு இணைத்து நான் மதிக்கக்கூடிய நிலையில் வைத்து போட்டிருக்கிறேன். கீதாஞ்சலியிலே கவிஞர் தாகூர் அவர்கள் அழகாக ஒரு வரியை சொல்லுவார். ஒரு மலர் கேட்கிறதாம் கனியை பார்த்து, மலரே நீ எங்கிருக்கிறாய், கனியே நீ எங்கிருக்கிறாய் என்று மலர் கேட்கிறதாம். அதற்கு அந்த மலர் சொல்லுகிறது, என்னுடைய இதயத்தில் அல்லவா நான் உன்னை வைத்து போற்றுகிறேன் என்ற அந்த கவிதை வரிகள் உச்சமாக உன்னதமான வரிகள். அதை போல நான் இதயத்தில் வைத்து போற்றுகின்ற இரண்டு மனிதர்கள், ஒன்று கம்பன், இன்னொன்று அருளாளர் ஆரம்பி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இந்த நிகழ்வினை துவங்கி வைத்தது என் வாழ்வினுடைய தவப்பயனாக கருதி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா இலக்கிய வீதி இனியவர்களுக்கும் பெயர் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் காலம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் கம்பனின் உறவினராக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய அத்துணை பேருடைய பொற்பாதங்களை இந்த சிறுவிளை தொட்டி வணங்கி தொட்டு வணங்கி என்னுடைய தலைப்பிற்கு சிறலாம் என்று நினைக்கின்றேன். எது உறவு என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டிய நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது. தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒரு வரிகளை அழகாக பதிவு செய்வார். மனிதன் வாழுகின்றான், மனிதத்தை இழந்து வாழுகின்றான், மனிதன் என்ற அவப்பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அழகாக பதிவு செய்வார் குன்றக்குடி அடிகளார். அந்த நிலையிலே எது உறவு என்று வைத்து நான் கம்பனை தேடிய போது எனக்கு கிடைத்த ஒரு அருமையான ஒரு வாசகம், போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிறான் வீரன், நின்று கொண்டிருக்கிறான், கும்பகர்ணன் வருகிறான், ராமனுடைய ஏவலை ஏற்றி கும்பகர்ணனை அழைத்து வருவதற்காக வீடணன் போர்க்களத்திலே சென்று கும்பகர்ணனை சந்திக்கிறான். அப்பொழுது கும்பகர்ணன் ஒரே ஒரு செய்தியை பதிவு செய்வார். பிறன் மனை நயந்தவனை உறவென்று நீ நம்பி வந்தனையோ வீடனா என்று கேட்கிற போது எனக்கு கிடைத்த முதல் செய்தி, எவன் ஒருவன் பிறன் மனை நயந்தானோ அவன் உறவினனாக இருப்பதற்கு தகுதியற்ற நிலைமையை கம்பன் காட்டுகிறான். ஆக நான் முதல் காரணமாக இதை பார்ப்பது, ஒருவன் உறவினனாக உறவாக இருப்பதற்கு முதல் தகுதி அவன் பெண்ணை போற்றுபவனாக இருக்க வேண்டும், வாழ்த்துபவனாக இருக்க வேண்டும், பிறன் மனை நயவாதவனாக இருக்க வேண்டும் என்ற நிலையோடு இந்த தலைப்பை நான் உற்று நோக்குகின்றேன். நாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருப்பதை போல உறவுகள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் இல்லை. இன்றைக்கு நாம் நப நாகரிக யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்றைய காலச்சூழலோடு அந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அந்த காலத்தினுடைய சூழலில் அன்றைய நிலையோடு நாம் வாழ்ந்து பார்ப்பதுதான் உறவையும் கம்பனையும் வைத்து பார்ப்பதற்கு சரியாக இருக்கும். தாயின் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரமில்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. பாருங்கள், 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. இதைத்தானே நமக்கு இலக்கியங்களும் சைவ வைணவ மதங்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கின்றன. கணபதி தும்பிக்கை ஆழ்வார் என்று சொல்கின்றமே, கணபதி என்ன செய்தான், தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி அந்த மாங்கனியை பெற்றதை போல வள்ளல் கோசடை நாடுடைய வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த வள்ளல் பெருமான் ராமன் தன் தாய் தந்தையர் சொன்ன சொல்லி வேத வாக்காக ஏற்றி கானகம் போகின்றார். நான் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், பள்ளத்தூர் பல பழனி பிள்ளை அவர்கள் இருக்கிறார்கள், அம்பத்தூர் கம்பன் கழகத்தில் நான் பேசிய போது இதை பதிவு செய்தேன். மீண்டும் கூறுகின்றேன், நீங்கள் தவறாக நினைத்து விட வேண்டாம். கூற வேண்டிய அவசியம் கட்டாயம் எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் இந்த கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். உங்களுடைய தாய் தந்தையர்கள் இடுகின்ற பணிகளை கட்டளைகளை நீங்கள் சிரம் மேற்பட்டு செயல்பட வேண்டும், செயலாற்ற வேண்டும். அது அறம் அல்லாதனவாக இருந்தாலும் அதை நீங்கள் அறத்தோடு செயல்பட வேண்டும். அப்படி நீங்கள் செயல்பட்டால் அறம் அல்லாத செயல்கள் கூட அது அறமாக மாறிவிடும் என்று கம்பன் நமக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு உண்மை. மூத்தவனுக்குத்தான் அரசாட்சி என்ற நிலை இருந்த போது அந்த நிலையை மாற்றி பரதனுக்கு அரசாட்சி என்ற நிலை வந்த போது கையகி விளை வருகிறாள். ஆயுசூல் உலகமெல்லாம் வரதனேயால நீ போய் தாளிலும் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கான மண்ணி புண்ணிய துறைகளாடி ஏன் இரண்டு ஆண்டி வாவென்று ஈயம்பிடன் அரசன் என்று சொன்ன போது ஒரு நாள் தான் இருக்கிறது, ஒரு நாள் கூட இல்லை, ஏறக்குறைய ஒரு 12 மணி நேரம் இருக்கிறது. 12 மணி நேரம் என்று சொல்ல முடியாது, ஏறக்குறைய ஒரு 8 மணி நேர இடைவேள கால இடைவெளி இருக்கிறது. அந்த கால இடைவெளிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் என்ன, எல்லாவற்றையும் சந்தித்து விட்டு கையினுடைய அரண்மனைக்கு போகிறான். கூனையுடைய அந்த மந்திரத்தால் மந்திர சொற்களால் கையை மனமாகி போகிறார், மனமாறி போகிறார். அப்படி மனமாறியவள் கேட்கிறாள், இரண்டு வரன்கள் கேட்கிறாள், என் மகன் நாடாள வேண்டும், சீதை கேள்வன் போய் மனம் ஆள வேண்டும் என்ற நிலையிலே காலையிலே விடிய காலையிலே அந்த அபிஷேகம் சொல்லக்கூடிய மகிழாபிஷேகம் இடம்பெறுகிறது. அந்த நேரத்திலே அழைத்து ராவணனை அழைத்து கூப்பிடுகிறார்கள், உனக்கு மணி முடி கிடையாது, நீ கானகத்தை நோக்கி செல் என்ற நிலையிலே அருமையான உன்னதமான வரிகளை அழகாக சொல்லுகின்றான். தாயே உரை செய்ய ஒரு பணி உண்டு என்று சொன்னால் நான் உயிர்ந்தனும் என்று சொல்லுகின்றான். அதை விட மிகப்பெரிய ஒரு பேரு தபவால் எனக்கு கிடைத்திருக்குமா என்று சொல்லுகின்றான். அதுதான் நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய தாய் தந்தையர்கள் எந்த பணிகளையும் நீங்கள் இட்டாலும் அதை சிரம் மேற்கொண்டு செயல்படுங்கள். அவை அறம் அல்லாததாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அத முடிவிலே அறமாக மாறிவிடும். ஏன் நான் சொல்லவில்லை, கம்பன் சொல்லுகின்றான். ராமன் கானகம் போகின்ற ஒரே ஒரு காரணத்தினாலே தான் பின்னாடி ராவண மதம் நிகழ்கிறது. அது அந்த ராவணம் மதம் நிகழ்வதற்கு அடிப்படையாக அமைந்தது அந்த தாயினுடைய சொல் என்பதுதான். அந்த தாயினுடைய சொல் அறம் அல்லாதனவாக நாம் பார்வைக்கு தெரிந்தாலும் அதுவே மிகப்பெரிய ஒரு அறமாக தேவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய நிலையிலே உருவாக்குகிறது. ஆக தேவர்களை ஒரு உறவினர்களாக தேவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றியது கையினுடைய சொல் என்பதை நாம் இந்த நிலை நேரத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய கடப்பாட்டோடு இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், புகழ் நின்று கொண்டிருக்கிறான், பரதன் வருகிறான். அந்த காட்டுவாசிக்கான உரிய இயல்பு உறவு தன்மை உறவு எப்படி இருக்கிறது என்று கம்பன் அழகாக படம் எடுத்து காட்டுகின்றான். நான் அறிஞர்களுக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் கம்பனை சுக்கு நூறாக கிழித்தெறிந்து விடாதீர்கள். கம்பன் எதை உங்களுக்கு கொடுக்க விளைந்தானோ அதை அப்படியே கொடுங்க என்று தான் நான் சொல்லுகின்றேன். நீங்கள் கம்பனுடைய பாடலை எடுத்து வரிகளை உடைத்து வரிகளுக்கு பத உரை தருவதை விட்டுவிட்டு அதை அப்படியே மக்களுக்கு வழங்க என்று தான் வேண்டுகோளாக வைக்கிறேன். பாருங்கள், இந்த உணர்ச்சி எப்படி வேறிடுகிறது. அஞ்சன மண்ணை நாளும் நாயகன் ஆளாமே வஞ்சனையால் செய்திய மன்னர் வந்தாரே செஞ்சரம் என்கின்ற தீ உமிழ்கின்ற செல்லாவோ உஞ்சிவர் போய்விடும் நாய்ப்புகள் என்று நீ ஓதா போவாரோ வேலை நெடுங்கடை கண்டு விளங்கிடும் இல்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லுங்கோ ஏழமை வேதம் இருந்தீர்கள் என்று உணர்ச்சி ஒரு காட்டுவாசி இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை காட்டுகின்றான். உண்மையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தலைப்பு உறவு சம்பந்தப்பட்ட நிலையால் அந்த செய்தியை பதிவு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், புகழ் அமர்ந்திருக்கிறான், ராமன் அமர்ந்திருக்கிறான், மற்ற எல்லா முனிவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது கோரன் என்ன செய்கிறான், தன்னுடைய கையிலே தேனையும் மீனையும் நீட்டுகின்றான். மிகப்பெரிய அறிஞர் மக்களாம் இருக்கு, மிகப்பெரிய உரையில் எழுதியிருக்கிறார்கள், மிகப்பெரிய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். என் சித்தறிவு கேட்டு நான் அந்த உரையை சொல்லுகின்றேன். அவனுடைய தேனின் உயர்ந்த மழையிலே கிடைப்பது, மீன் ஆழத்திலே கிடைப்பது எங்களுடைய உயிரினுடைய உச்சத்தை காட்டுவதாக அவர்கள் சொன்னார்கள். இதை தாண்டிய ஒரு உள்ளுரை ஓமாக உள்ளுரை உத்தியாக ஒரு நிலை நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. ஏன் இறைவன் அந்த மீனையும் தேனையும் பார்த்து நமக்கு அது பவித்திரம் என்று சொன்னான். சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அங்கு புகன் உள்ளன் போடு, அவன் படிக்காதவன், அவன் ஏனைய அறநூல்களை கற்காதவன். ஆனால் ஏனைய அறநூல்கள் கற்றவனுடைய மத்தியிலே அன்போடு உள்ளத்தோடு உள்ளத்து அன்போடு தேவையை வீணை விட்டுகின்றான். இலக்கு அவன் பார்க்கிறான். அவன் யார் ராமன் என்றே தெரியவில்லை. கூவா உண்ணம் இளையவன் குருகி நீ யாவான் யார் என்று அன்பின் கடன் நிறைஞ்சினான். தேவா நீ கடல் சேவிக்க வந்தன் நாவா வெட்டிவன் நாயகன் என்று சொன்னால் யார் ராமன் என்றே தெரியாத நிலையில் கேள்விப்படாத ஒரு அன்பு செலுத்துகிறான் என்று சொன்னால் அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும்? உள்ளே இலக்கூர் ஓடுகிறான், ராமனிடம் ஓடுகிறான், இவன் தாயினும் நல்லான் என்று சொல்லுகிறான். ஏன் தாயினும் நல்லான் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டிய இருக்கிறது. தாய் அன்புதான் இந்த உலகத்திலே உயர்ந்த அன்பு, உச்சரமான அன்பு, பிரித்து பார்க்க முடியாத அன்பு. அப்படிப்பட்ட அன்போடு இருக்கிறான். நான் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏனைய முனிவர்கள் எல்லாம் ராமபிரானிடம் தங்களுக்கு வீடு வேட்சி வழங்க வேண்டும், அறிவின் கண் கொண்டு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அறிவின் கண் கொண்டு தங்களுக்கு இறைவன் வீடு வேட்சை வழங்க வேண்டும், அதற்காக அதை அவர்கள் ஏளனமாக பார்க்கிறார்கள். அவன் கொண்டு வந்த அந்த தேனிலும் வீடிலும் உள்ளார்ந்த அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த நிலையிலே இறைவன் அதை உண்டனம் ஏற்றுக்கொண்டு விட்டு சொல்லுகின்றான். பாலியிலே சொல்வானே தம்மையே தமக்கு தனிப்பெரும்பதமாக அவன் தன் அன்பாக கட்டி ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் சிந்திக்க வேண்டும், எவ்வளவு முனிவர் குடும்பத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களெல்லாம் தன்னுடைய உறவினராக ஏற்றுக்கொள்ளாதவன் புகனை ஒரு வேடுமனை அன்பாக ஏற்றுக்கொண்டான் சொன்னால், தன்னுடைய உறவினாக தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் சொன்னால் அங்கு அன்புதான் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. நீங்கள் அறிவின் கண் கொண்டு செயல்படுகின்றவையெல்லாம் மக்களை பிரித்தாருகின்ற சூழ்ச்சி செய்கிறது. அன்புதான் ஒன்றுதான் உங்களை ஒன்றிணைக்கிறது, உலகத்தை ஒன்றிணைக்கிறது. நீங்கள் ஒரு உண்மையை நம் கம்பனுக்கு அழகாக காட்டியிருக்கிறார். அந்த நிலையிலே இந்த செய்தி விடுத்து அடுத்த நிலைக்கு போக வேண்டிய கட்டாயம் கடப்பாடு நமக்கு வந்திருக்கு. பாருங்கள், நம்மளுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். உறவு என்று சொல்லிவிட்டேன். உறவு மூன்றின் அடிப்படையில் அந்த உறவு தன்மையில் அமைகிறது. மூன்றே மூன்று அடிப்படையில் உறவு. நீங்க எந்த உறவாக இருந்தாலும் சரி, மூன்றே மூன்று அடிப்படையில் தான். நான் இதற்கு வள்ளுவனை துணிக்கு அழைத்துக் கொள்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அறம், பொருள், இன்பம், இதை தாண்டி வீடு வெற்றி என்ற நிலை இருக்கிறது. அதை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார். அந்த நூற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றன. அதை விட்டுவிட்டு அந்த மூன்று நிலையோடு நிறுத்திக் கொள்வோம். அறம், பொருள், இன்பம். அறம் சார்ந்த உறவு, பொருள் சார்ந்த உறவு, இன்பம் சார்ந்த உறவு என்ற மூணு நிலையில் நாம் உறவை வைத்து பார்க்க வேண்டும். அறம் சார்ந்த உறவாக எந்த உறவு இருக்கிறது என்று சொன்னால் அது கோசல நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய உறவாக அந்த அறம் சார்ந்த உறவு நின்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவருடைய சகோதர பாசம் வெளியிடுகிறது. சகோதர பாசத்தினால் உங்களுக்கு ஒரு ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய பந்த பாசங்களை பரிமாறிக் கொள்கிறார்கள். தங்களுக்கு கிடைத்த பதவிகளை விட்டுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்தில் வைத்து போற்றக்கூடிய அளவிற்காக அந்த கோசலை நாட்டுடைய மக்களும் சரி, மன்னனும் சரி, அந்த பரத மக்கள் பரத குலத்தில் இருக்கக்கூடிய ராமன், பரதன், சத்துருக்கணன், இலக்குவன் இருக்கக்கூடிய அந்த நால்வரும் இருந்து கொண்டிருக்கிறார். அறம், பொருள், இன்பம், வீடு, வீடு என்று நான்களாக அவர் காட்சியளித்தாலும் சாம அதர்வன் வேதமாக இருந்தாலும் அவர் அறத்தின் வடிவமாகவே காட்சியளிக்கிறார். கோசலை நாட்டினுடைய உறவு நிலை அறம் சார்ந்த ஒரு உறவு. அடுத்து பொருள் சார்ந்த உறவு எங்க இருக்கிறது தெரியுமா? நேர இலங்கைக்கு போக வேண்டும். கம்பன் அழகான வார்த்தையை பயன்படுத்துவான். இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் என்று அழகாக பயன்படுத்துவான். நாம் இந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் என்ன உறவு நிறுத்தோ நிலைபெற்றதோ அதே உறவுதான் இன்றைக்கு நாம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. வழியிலே சாலையிலே ஒரு வந்து கொண்டிருக்கிறான், ஒரு வாகனத்தை விட்டு மோதி விடுகிறான், கீழே விழுந்த ரத்த வெள்ளத்தில் ஒருவர் கிடக்கின்றான், அவனை தூக்கி காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு இல்லாதவர்களாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த உணர்வு நிலைதான் இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், குபேரனுடைய செல்வங்களை அபகரித்துக் கொண்டான், கற்பக தருவை அபகரித்துக் கொண்டான். நாம் அதைத்தான் இன்றைக்கு நாம் அதைத்தான் சென்று கொண்டு செல்லி சிரித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களுடைய உறவுகளை, உறவினர்களை, பொருட்களை எல்லாவற்றையும் நாம் நம்முடைய அபகரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த நிலையில் இலங்கையினுடைய உறவு பொருள் சார்ந்த உறவாக இருக்கிறது. இன்பம் சார்ந்த உறவு எது என்று சொன்னால் அது கிட்டிந்தையிலே நிகழக்கூடிய உறவு, உணர்ச்சி, இன்பம் மேலிடுகின்ற உறவாக இருக்கிறது. எந்த குற்றத்திற்காக, எந்த குற்றத்திற்காக வாலி ராமன் கொன்றானோ அதே குற்றத்தை சுக்ரீவன் செய்வதாக வாஞ்சிகம் காட்டுகிறது. கம்பன் பகுத்தறிவாளன், பண்பாட்டுடையவன், ஒரு பண்பாட்டை நமக்கு கற்றுக் கொடுத்து கொடுப்பு பண்பாட்டை, தூய பண்பாட்டை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது கூட இறைப்பணி என்று நாங்கள் வேதம் ஓதுகிற போது சொல்லுவோம். ஒரு தூய்மையான பண்பாட்டை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது கூட இறைப்பணி. அப்படி அந்த தூய்மையான பண்பாட்டை திருத்தி ஆன்மீகத்திலிருந்து திருத்தி ஒரு ஒழுக்கமான பண்பாட்டை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆன்மீகம் கற்றுகின்ற தாரி எப்படிப்பட்டவளார் என்று சொன்னால், வாழ்கின்ற வரவுக்கு பிறகு சுக்ரீவனை அடைக்கலம் அடைந்து சுக்ரீவனினுடைய ஏவலாளாக இன்னும் சூழலை வேண்டும் என்று சொன்னால் அவரை அந்தாபுரத்தின் நாயகியாக தாரி மாறி போய்விடுகிறார். ஆனால் கம்பன் காட்டுகின்ற உறவு நம்முடைய பண்பாட்டுக்கு அது உகந்ததல்ல, ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த பண்பாடு நம்முடைய தமிழ் பண்பாடு. அதனால் அப்படியே மாற்றுகின்றான். இதை தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் போதித்து விடக்கூடாது. அது உணர்வு நிலையில் இருந்தால் அதை பார்க்கிறான். கார்கால முடிவு இலக்கவன படைகளை அனுப்பிவர்கள் கோபத்தோடு போகிறான். போகிற போது அனுமன் இந்த நிலையை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று தாரை அனுப்புகிறான். தாரை பார்க்கிற போது மாமியர் குழிவிடை வந்தவனை போல நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய அந்த உயர்ந்த உன்னதமான பேச்சுக்களை எல்லாம் விட்டு விட்டு மற்றவர்களையும் தலை நிமிர்ந்து பார்க்காத இலக்குவன் யார் இப்படி பேசுகிறார் என்று தலை நிமிர்ந்து பார்க்கிறான். தாரை நின்று கொண்டிருக்கிறார் சொல்லுகிறாள். அவன் அந்த அவன் தாரை பார்க்கிற பொழுது தன் தாயர் இருவரை நினைவுபடுத்துவதாக தாரையினுடைய உறவு இருந்தது சொன்றால் எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும், கம்பன் அதை எப்படி பண்பாடு இருந்து மாற்றினான் என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் திரைப்படங்கள் எல்லாம் கேலிக்குத்தாக அரசியல் தேர்வு அரசியலும் சரி இலக்கியம் சரி ஒரு கேலிக்குத்தாக மாறி போய்விட்டது. அண்ணன் மனைவியை கவர்ந்தவன், தம்பி மனைவியை கவர்ந்தவன், ஏன் மாமனாரே மருமகள் மீது ஆசைப்படுவதாக இன்றைக்கு திரைப்படங்கள் எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் கம்பன் மாற்றினான். நமது பண்பாட்டுக்கு உகந்ததல்ல என்ற நிலையில் அது இன்பம் சார்ந்த உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் இதே சொல்ல வந்தேன் சொன்னால், எந்த குற்றத்திற்காக கொன்றானோ அந்த கார்காலம் முடிய போகிறது. இவன் அந்த வாக்கு தவறான அந்த சேனை படைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவன் போர்க்களத்தில் போக வேண்டிய வேலைகள் எடுத்துக் கொண்டு மது நரவம் மாமிசம் உண்டு அங்கு போகத்திலே சம்போகத்திலே வீழ்ந்து கிடக்கிறான் சுக்ரீவன். இன்பம் சார்ந்த உறவாக கிக்கிருந்தியுடைய உறவு நிலைத்திருக்கிறது. கம்பன் காட்டுகின்ற உறவு இந்த மூன்று நிலைகள். இதை தாண்டி நான்காவதான ஒரு நிலை இருக்கிறது, அது வீடு வேற்று உறவு. அது இன்றைக்கு பொருந்தாது சொன்னால் நீங்கள் ஏராளமாக சிரிப்பீர்கள். வெளியே காவியையும் உள்ள தேவியையும் கட்டிக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த வீடு வேற்று உறவை சொல்ல முடியாத நிலையிலே இருந்து வீரனன் வீரனன் விராதன் கவந்தன் இந்திரன் எல்லோரும் வந்து துதிபாடுகிறார்கள். எதற்காக? தங்களுக்கு வீடு வேறு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக துதிப்பாடுகிறார்கள். இரண்டு துதிப்பாடல்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவருடைய எப்படி ஒரு உன்னத கம்பன் ஆன்மீகத்தில் இந்த துதிப்பாடல்கள் இல்லை, கம்பன் தான் புதிதாக உருவாக்கி கொடுத்திருக்கிறான். நம்முடைய பண்பாடு எப்படிப்பட்ட பண்பாடு தெரியுமா? ஏ இசையா இசைப்பையனாய் என்னுடைய தோழனமாய் இருக்கக்கூடிய இறைவனை பாடி பாடி தமிழ் வளர்த்த பண்பாடு அப்படிப்பட்ட பண்பாடு. உண்மையை சொல்ல வேண்டும், கம்பன் ஓச்சர் குலத்திலே பிறந்தவன், குயவர் குலத்திலே பிறந்தவன். குயவர்கள்தான் கிராமத்திலே மண்பாண்டங்களை உருவாக்குவார்கள், அவர்கள் பானைகளை மனிதன் என்று சொல்வார்கள். அவர்கள்தான் இறை முகூர்த்தங்களையும் இறைவனுடைய திருவோலக்கு சிறப்பையும் படைப்பவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? அதனால்தான் கம்பன் தான் இப்படி எல்லாம் காண நினைத்தானோ அப்படிப்பட்ட ஒரு படைப்பிலக்கியத்தை அந்த உருவத்தை கம்பன் வளைந்து காட்டுகிறான். இந்த குயவர் குல மக்களுடைய ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய மகன் அம்பிகாவில் இறந்து போய்விட்டான். அடிக்கரை அதாவது முடிக்கரை நோக்கி போகிறான். மாடுவர்க்கிற சிறுகள் கேட்கிற போது அடிக்கரை பற்றி போனால் முடிக்கரை போகலாம் என்று சொல்றார். இந்த வரியை நான் இப்படித்தான் உற்று நோக்குகிறேன். மண்ணுமணி நீயோ வரநாடு உண்டதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரும்பி ஏற்றுக்கொள்ளாத மண்ணனும் உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத உண்மை என்று வாடியவன் ஏன் முடிக்கரையை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னார். அந்த மானாமதுரை அருகில் இருக்கக்கூடிய முடிக்கரை என்ற கிராமத்திலே தான் இன்றைக்கும் ஏறக்குறைய ஒரு கிராமத்திலே மக்கள் மட்பாண்டம் குயவராக மட்பாண்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தன்னுடைய உறவினை தன்னுடைய சுற்றத்தை பேடியவனாக கம்பன் இருங்கின்ற காரணத்தினால்தான் தன்னுடைய காப்பியத்தில் உறவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அந்த நிலையிலே மூன்று நிலைகள் சொன்னேன். ஒன்று அறம் பொருள் இன்பம் வீடு வேறு சொன்னேன். இன்றைக்கு வீடு வேறு சரியாக பொருந்தாத நிலை இல்லை. அந்த பாடல்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அடுத்த நிலைக்கு போகிறேன். தாய் நன்மை அறியாத கன்றும் இல்லை, தன் கன்றை ஆயும் அறியும். உலகின் தாய் ஆயின் ஐய நீ அறிய பொருளும் அவை உன்னை நிலை அறியா மாயை இது என் குழு வாராதே வரவல்லாய் என்று அழகாக துதிப்படலாக விராதனுடைய வாயிலாக நமக்கு அந்த பாடலை கொடுக்கிறார். இந்த பாடலினுடைய பொருள் நோக்கம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு தாய் பசு நின்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய மந்தை கூட்டத்துக்கு மத்தியிலே தாய் பசு நின்று கொண்டிருக்கிறது. அந்த தாய் பசு தன்னுடைய கூக்குரலை கொடுத்ததும் கன்றானது ஓடி வந்து தாயிடம் அடைக்கணும் போது விடுகிறது. ஆக தாய் கூக்குரல் கொடுத்தவுடனே தாய் பசு தன்னுடைய கன்றை இனம் கண்டு கொள்கிறது. பசு தாயை இனம் கண்டு இந்த உறவு நிலையை பேணுகிறது. ஆனால் இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்தும், இறைவனுடைய உறவினர்களாக நாம் இருந்தும் இறைவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத நிலையிலே தான் நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. நான் அறிவு சான்ற ஆண்டோர் நண்பர்களுடைய அவையிலே ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்க வேண்டிய கட்டாயம் கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் பாலுக்கு எழுத போது இறைவன் எம்பிரான் ஞானப்பால் கொடுத்து காட்சி கொடுத்தான். நாவுக்கரச பெருமான் காலவாய்ப்புகளில் வீழ்ந்து கிடக்கிறான், பாடுகின்றான். ஆசிரியர் வீணையும் மாலை வதியும் இந்த பாடலை பாடி இறைவன் காட்சி கொடுத்து நினைவாற்றுகின்றான். 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆதிசங்கரர் தன்னுடைய தாயின் வேண்டுகோளுக்கு இணைந்த ஒரு நதியினுடைய போக்கையை மாற்றுகிறார். ஆக இவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்த இறைவன், வீடு வெற்றி வழங்கிய இறைவன் நம்முடைய வழிபாட்டிற்கு ஏன் செவி சாய்க்க மறுக்கிறார் என்ற உண்மை இந்த பாடலில் புரிந்திருக்கிறது. நாம் எப்படி செய்கிறோம், வழிபாட்டு செய்கின்றோம்? இறைவனிடம் பொண்ணை யாசிப்பதாக, பொருளை யாசிப்பதாக, போகத்தை யாசிப்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். சங்கத்தம் இலக்கியமான பரிபாடலிலே அந்த வரிகள் வரும், அழகாக வரும். யாம் இறப்பவை வேண்டுபவை பொண்ணும் பொருளும் போகமும் அல்ல, நின்பால் அன்பும் அருளும் அறனும் என்று சொல்வார்களே, அவர்களெல்லாம் அன்பையும் அருளையும் அறனையும் யாசித்து நின்றார்கள். அதனால் இறைவன் காட்சி கொடுத்தான். நாம் பொண்ணையும் பொருளையும் போகத்தையும் யாசித்துக் கொண்டிருப்பதனால் இறைவன் நமக்கு காட்சி கொடுக்க மறுக்கிறான் என்ற இன்னொரு உண்மை சொல்ல வேண்டும் சொன்னால், இறைவனான எப்படி தாய் தன்னுடைய கன்றை அறிந்து கொள்கிறதோ, கன்று தாய் அறிந்து கொள்கிறதோ, இறைவன் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நாம் தான் இறைவனை அறிந்து வைத்துள்ளேன். ஒரு உண்மையை சொல்லுகிறேன் உங்களுக்கு. வீதியிலே ஒரு நடந்து வருகிறான் மாற்றுத்திறனாளி, அவனுடைய பார்வை குறைபாடு. ஆனால் அவன் சரியாக தன்னுடைய இலக்கை கடந்து போகிறான். பார்வை இல்லாத நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியவில்லை. அவன் உண்மையை நமக்கு போதித்து தருகிறான். தன்னுடைய புலன்களை கண் பார்வை கட்டப்பட்ட போது மற்றைய புலன் உறுப்புகளை கூர்மையாக்குகிறான். அவன் தன்னுடைய இலக்கை அடைகிறான். ஆக நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி, நீ உன்னுடைய புலன் உறுப்புகளை கூர்மையாக்குகிற போது, புலன்களை நீ அடக்குகிற போது, இறைவன் உனக்கு காட்சி கொடுத்து வீடு வெற்றி உண்மை வழங்குவான் என்கின்ற செய்தி இந்த பாடலிலே நமக்கு அழகாக வழங்கியிருக்கிறான். மூலமே இல்லா முதல்வனே, நீ முயலும் கோலமோ யாருக்கும் தெரியல எரிஞ்சு கொள்கையவாள், ஆழமோ ஆடி நடையோ அடை கிடந்த வாழனோ வேலை பரப்போ பகராயே என்று நோக்கமே கருவறையிலே சமஸ்கிருதம் ஓதுவை நானும் ஆலயத்திலே பூஜை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இறைவனுக்கு சமஸ்கிருதங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு உண்மையை நான் அவையிலே சொல்லவில்லை. இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு மொழி, சுந்தரன் இனி சுற்றமிழால் பாடுகின்ற இறைவனால் சொல்லப்பட்ட ஒரு மொழி. திருமூலர் சொல்கிறாரே, என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று திருமூலர் சொன்னாரே, அதை போல அவனால் படைக்கப்பட்ட அவனுடைய மொழியை கருவறையில் இருந்து நாம் பாட வேண்டும், அவனுடைய பாடல்களை நாம் ஓத வேண்டும். அப்படித்தான் ஆதிகாலத்தில் நாம் ஓதி வந்திருக்கிறோம், இடைக்காலத்திலே வரலாறு மாய்ந்து போயிருக்கிறது. ஆகவே மீண்டும் அந்த நிலையை நாம் ஆலயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலையோடு இந்த நிலையில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நாம் போக உறவு என்ற நிலையிலே நாம் எப்படிப்பட்ட உறவை பேணுகின்றோம், எப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வரியை சொல்லுகின்றேன். அசோகவனத்திலே சீரி நின்று கொண்டிருக்கிறாள். மாயமானின் பின்னாலே இறைவன் போய்விட்டான். அவரான நோக்கம் கருதியோ கடந்துவிட்டு போய் அதெல்லாம் கடந்துவிட்டு போகிறது. ஒரே ஒரு வரியை மட்டும் பதிவு செய்கிறேன். பாடலில் ஒரு வரியை மட்டும் எடுத்துக் கொள்கிறேன். ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரார், ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரார். நீங்கள் ஒரு பகல், ஒரு கணம், ஒரு நெடி, ஒரு நொடி நீங்கள் பழகினால் உங்களுடைய உயிரை தருவதாக உறவு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதுதான் உண்மையான உறவு என்று கம்பன் நமக்கு காட்டுகின்றான். நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கூலிக்கு வருகிறேன், சூர்ப்பிடகைக்கு வருகிறேன், ரெண்டு பேருக்கு வருகின்றேன். பூனி போன்றவர்களால், பூனி போன்றவர்களுடைய அந்த தீய சொற்களால் நாம் மனம் திரிந்து உலகத்தினுடைய போகமாக இன்பத்தில் நாம் மூழ்கி போய் கிடக்கிறோம். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சூர்ப்பனகையை போல நம்முடைய வெளி உருவை மறைத்துக் கொண்டு உலக வாழ்க்கைக்கு ஏற்ப நாம் நம்மை மறைத்துக் கொண்டு வேஷம் போட்டு வேறு நாளையாக கபட வேறு நாளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இறைவன் நமக்கு காட்சி கொடுக்க மறுக்கிறான் என்ற நிலை. இந்த பரிசுனா ஒரு பகல் பழகினார் உயிரை ஈவரால் பெருமகன் உழைவுரு வெற்றி கட்டும் நீ வெறிவழுகின்றனை வேறியின் நான் எரியிலை கடிந்து இறப்பன் என்று சொன்னபோதுதான் நகர்ந்து போகிறான். இந்த பாடலை நான் விரிவாக செல்லவில்லை. அந்த ஒரு வரிக்காரத்தர் இடத்தில் ஒரு பகல் பழகினால் உயிரை ஈவரால் நீங்கள் அப்படிப்பட்ட உயிர் ஒரு பகல் பழை உயிரை கொடுக்கக்கூடிய அளவில் உங்களுடைய உறவு நிலை மேம்பட வேண்டும். அப்படிப்பட்ட உறவு நிலையைத்தான் கம்பன் யாசித்திருக்கிறான், கம்பன் நமக்கு போதித்திருக்கிறான் என்ற நிலையில் அடுத்த கட்ட நிலைக்கு சொல்கிறேன். இலங்கையில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு புத்திபதிகள் போதிக்கிறார்கள், ராவணன் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றம் சொல்லுகின்றான், பெரியவர்கள் தவறு செய்தால், பெரியவர்கள் தவறு செய்தால் சிறியவர்கள் தட்டி கேட்டு அவர்கள் தப்பு தவறுகளை தட்டி கேட்க வேண்டும். சிறியவர்கள் தவறு செய்தால் பெரியவர்கள் தட்டி கேட்க வேண்டும். அந்த நிலையிலே பாட்டன் மாளியவனும் தட்டி கேட்கிறான், குகன் வீடனனும் கும்பகனும் தட்டி கேட்கிறான். ஆனால் ராவணன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இன்றைக்கு இதுதான் நாம் இதில் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் தவறுகளை துணிந்து செய்து கொண்டிருக்கிறோம். துணிந்து என்பதை விட அதர்மமாக இவை என்ன நடந்துவிடப் போகிறது என்ற நிலையுடன் அக்கிரமங்களை அவலங்களை துணிச்சலாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தட்டி கேட்பதற்கு ஆட்கள் இருந்த நிலைதான் அன்றைக்கு. எப்படி ராவணனுடைய அவையே தட்டி கேட்க ஆட்கள் இருந்து அவன் கேட்கவில்லையோ, நமக்கு இன்னைக்கு தட்டி கேட்க ஆட்கள் இல்லாமல் நாம் கிட்டு போய் கொண்டிருக்கின்ற நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உறவினர்களுக்கு, கம்ப உறவினர்களாக இருந்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு நம்ம இலக்கியங்களில் மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த மிக தட்டி கேட்க வேண்டும். இது நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால், தமிழ் படித்தும் தமிழ் மொழியிலே தாய் நாட்டிலே நடைபெறுகின்ற தவறுகளை தட்டி கேட்காவிட்டால் நான் தமிழ் படித்து என்ன பயன் என்று கேள்விதான். கம்பன் சொல்லுகிறார், ஒரு தவறு செய்கிறான் நீ தட்டி கேள், பாதகர் செய்வதை பயன்கின்ற நெஞ்சில் உறவு நேர்மை திரும்ப வஞ்சனை சொல்வார் எப்படி சூர்படை வஞ்சமாக பேசினாலும் அப்படித்தான் நெஞ்சி உரம் இன்றி நேர்மை சிரமமின்றி வஞ்சனை சொல்வார் அடிகளே வாய் சொல்லுகிறது. சூர்பனை பேசுகிற சில பாடல்கள் இந்த இடத்தில் அடையாளம் இனம் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் கொண்டிருக்கிறேன். மூக்கு அறிவிட்டால் முளைக்காம் அறிவிட்டால் காது அறிவிட்டால் இலங்கைக்கு ஓடுகிறார். இலங்கைக்கு ஓடுகிற போது எந்த காலத்தில் எந்த திதியில் ஓடினார் என்று கூட இன்னைக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சொல்ல வேண்டும் ஐயா அவர்கள் அந்த சொன்ன காரணத்தினாலே அன்னை பேசுகிற போது ஐயா சொன்னார் என்ற காரணத்தில் அது மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பாருங்கள், காவலன் கரெக்டாக அதாவது சனியுடைய நெஞ்சிலே ராவணன் கால ஏ இருக்கிறான். காலன் கரெக்டாக காண கழித்து சொல்லுகிறானா, மன்னர் மன்னா இன்று வைகஸ்வர மன்மந்தரா ஸ்வேதாவரகல்பம் சதுரிகத்தில் இரண்டாவது யுகமான திரேதாயுகம் குரோதி வருடம் சித்திரை மாதம் நிர்விஷீட நட்சத்திரம் உதயாதி நாளிகை பதினொன்றை அழுக்க ராகு காலம் ஆரம்பம் அப்படி சொல்லி முடிச்ச உடனே அதுவரைக்கு இலங்கையிலே அழுகுதலே கேட்டதை இலங்கையிலே சூர்பனையை அழுது கொண்டு ஓடி வருகிறாராம். இது இந்த நிலை நாடக பாங்குகளாக சொன்னேன், அதை விட்டுவிட்டு அடுத்த நிலைக்கு போய்விடுகிறேன். சொல்லுகிறார், உண்மையை மறைத்து கேட்கிறார், நீ என்ன குற்றம் செய்தாய், உன்னுடைய முளைக்காம்புகளையும் உன்னுடைய காதையும் அறுப்பதற்கு என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்ட போது பாம்பின் கால் பாம்பு அறிவு என்பதை போல எதிர்பார்க்கவில்லை. இந்த கேள்வி சூப்பரை எதிர்பார்க்கவில்லை. என்னை ஒருத்தர் மூக்கை அறுத்தான் காந்த அறுத்தான் என்று சொன்னால் நாம் ஆவேசப்பட்டு அறுத்தவன் யா அப்படின்னா, ரோட்ல ஒரு கற்பழிப்பு நடைபெறுகிறது. கற்பழிப்பு நடைபெறுகிற போது உடனே கற்பழிச்சிட்டாங்க, ஆவேசத்தில் கோபத்தில் துள்ளி எழுந்த அவன் அடிக்கத்தான் ஓடுவதை ஏன் அப்படி செய்தான் என்று சிந்திக்கப்பட்டோம். அதை போல சூப்பனை இதை பயன்படுத்திக் கொள்றாள். அவன் அறுத்தான் அப்படின்னு ஓடி போகிற பொழுது அவன் அறிவின் எப்படி சிந்திக்கிறான், உன்னை அவர்கள் இப்படி தண்டிப்பதற்கு நீ என்ன குற்றம் செய்தாய் என்ற பொழுதுதான் அவளுக்கு சுருக்கின்ற உரை உடனே மாற்றுகிறாள். பாம்பின் கால் பாம்பரியும் என்பதைப் போல இவளும் காமாயப்பட்டவள் அவனும் காமாயப்பட்டவள் மாற்றி பேசுகிறார். பாருங்கள், சீதை என்ற உறுத்திக்காக உன்னை அவளுக்கு உலகத்தில் மிகப்பெரிய உறுத்திக்கு அவனை தூக்குவதற்காக சொல்லிவிட்டு அந்த பாடல் எல்லாம் வருகிறது. இந்திரன் சசியை பெற்றான், இரு மூன்று வதனத்தோன்ற தந்தை உமையை பெற்றான், தாமரை செங்கனான் சென்று திருமகளை பெற்றான், சீதையை பெற்றாய். நீயும் அந்தரம் பார்க்கின் நன்மை அவருக்கு இல்லை உனக்கு ஏரியா. கடைசி வரி எப்படி வஞ்சகமான ஒரு வரியாக இருக்கிறது என்பதற்காக எடுத்து காட்டுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கு இரட்டை அர்த்தமுடைய சிலேடை வார்த்தைகளை உங்களிடம் பேசுவார்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கம்பனம் காட்டுகிற இடம் தேடம். அந்தரம் பார்க்கின் நன்மை அவருக்கு இல்லை உனக்கு ஏரியா. ஒரு பேசுகின்ற இடத்தினோடும் எப்படி வஞ்சகமாக பேசுகிறார்கள் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்த பாடலை பார்த்து பாகத்தில் உருவித்தான் பங்கையை தமர்ந்த பண்ணி ஆகத்தில் உருவித்தான் அந்த நான் நாவில் வைத்தான் மாகத்தோல் சீதையை பெற்றாரி எங்கென வைத்துவாள் எங்கென வைத்துவாள். பாருங்கள் அந்த வார்த்தை எவ்வளவு வஞ்சகமான வார்த்தை. வார்த்தைகளுக்கு அவ்வளவு உண்மை வலிமை உண்டு. நந்திக்களமா பாடுகிற போது அவன் நான் இறந்தாலும் பரவாயில்லை தமிழ் கேட்டு தமிழ் படித்து நான் செத்தாலும் பரவாயில்லை தமிழ் வாழ்கின்ற நந்திக்களமாக கேட்டது போல அவ்வளவு வஞ்சமாக சொல்லுகிறாள். சீதையை பெற்றால் எங்கே வைத்தவள் எங்கடா நீ வாழப்போ சாக போடுறாள். அவள் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சகம் வெளிப்படுகிறாள். அடுத்த பாடலை பாரு. சீதையை பெற்றும் பிழைக்கலாச்சாயினி இங்கேதான் நீ பிழைக்க போற அவளை பிழைக்காக போற உன்னுடைய கொள்ளி மா நிதியங்களை எல்லாம் அவளுக்கு கொடுத்து நீ அழிய போகிற என்ற ஒரு பொருள். அவளுக்கு கொடுத்தே நீ அவள் காலையில் விழுந்து கிடக்க போகிறான். காம வயப்பட்ட ஒருவன் இப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் போய்விடுகிறான் என்பதற்கு ராமனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உதாரணம். உண்மையை சொல்லுகிறேன் பெரியவர்களே, இது என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். கம்பனை படித்த போது உணர்ந்து சொன்ன சம்பவம். எந்த குடும்பத்தில் பெண் அழுக ஆரம்பித்தாலோ அந்த குடும்பம் அழிவு நோக்கி போகிறது என்று சம்பவம் சொல்லப்படுகிறது. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சம்பவங்கள் எல்லாம் சொல்ல வரவில்லை. வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எந்த பெண் அழுக ஆரம்பிக்கிறாளோ அந்த இடு குடும்பம் மட்டுமல்ல அந்த தேசமே அழிந்து போய்விடுகிறது என்று கம்பனராக சொல்லுகிறார். கோசலத்திலே கையை அழுகிறாள் கையன அழிந்து போய்விட்டார். இலங்கையிலே சூர்ப்பனை அழுகிறாள் இலங்கை அழிந்து போய்விட்டது. தயவு செய்து உறவினர்களே, என் கம்ப உறவினர்களே, உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய பெண்களை தாய்மார்களே குழந்தைகளே பெண் பிள்ளைகளே ஒருபோதும் அளவைத்து பார்க்காதீர்கள். நீங்கள் அப்படி அளவைத்து பார்த்தீர்கள் ராவணனுக்கு ஏற்பட்ட கதி தயவனுக்கு ஏற்பட்ட கதி உங்களுக்கும் ஏற்படும் என்பதை கம்பன் நமக்கு நாசுக்காக வழங்கி இருக்கிறார். உறவினர்களே தயவு செய்து ஒருபோதும் பெண் பிள்ளைகளை தூண்டுத்தார்கள் என் நிலையின் அவையிலே சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அனுபவப்பட்டேன். சம்பவங்கள்லாம் சொல்லப்படாது. மூன்று நாளைக்கு முன்னாடி நடந்தது அந்த நாம் அதீத அன்பு கூட நாம் வைக்கக்கூடிய அதீத அன்பு கூட நமக்கு அவளுக்கு எதிராக மாறி போய்விடுகிற நிலைமைதான். ஆக அன்பு வைக்கிற இடத்தில் கூட கவனமாக அன்பு வைக்க வேண்டிய நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் அதாவது நல்லனவெல்லாம் தீயவாம் தீயனவெல்லாம் நல்லவாம் செல்வம் சேர்க்கை என்று சொல்வதைப் போல ஒரு எச்சரிக்கையோடு அளவோடு தான் இருக்க வேண்டும். இதுவும் கம்பனோடு சம்பந்தப்பட்ட திருக்குறள் என்பதனாலே வருகிறேன். நாம் எதையெல்லாம் நன்மை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது மிகப்பெரிய தீமையாக நமக்கு மாறி போய்விடுகிறது. நாம் எவற்றையெல்லாம் தீமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது மிகப்பெரிய நன்மையாக மாறி போய்விடுகிறது. எப்படி நீங்க கேட்டால்தான் உங்க எளிமையான விளக்கத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கஞ்சி குடித்தால் நல்லது என்று சொல்லுவார்கள். கஞ்சி குடித்தால் நல்லது என்று சொல்வார். கிராமப்புறத்தில் வயல்வெளியில் நாங்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கவர்கள் எங்களுக்கு கஞ்சிதான் ஒரே நீர் ஆதாரம். ஆனால் சர்க்கரை வியாதிக்காரனுக்கு அதே கஞ்சி தான் யமனாக மாறி போய்விடுது. கஞ்சி நல்ல உணவுதான் அளவு இருக்கிற போது அதுவே தீயவாக இருக்கின்றது. நல்லவெல்லாம் தீயவா தீயனவெல்லாம் நல்லவா. எப்படி புகைப்பிடிக்கிற பழக்கம் ஒரு தவறான பழக்கம். புகைப்பிடிக்கிற பழக்கம் தவறான பழக்கம். ஆனால் ஒரு கட்டுக்குள் ஒரு அளவோடு அரைக்கிற போது அது நல்ல பழக்கமாக மாறிக்கொள்கிறது. நல்லனவெல்லாம் தீயவா தீயனவெல்லாம் நல்லவான் செல்வம் சேர்க்கு என்று சொன்னான். ஆனால் இதனிடையே வாழ்க்கை நிலையோடு உறவுகளோடு பொறுத்து பார்க்கிறேன். நாம் இவற்றையெல்லாம் நல்லவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் நமக்கு கெடுதலை செய்கிறார்கள். நாம் கையை நல்லவள் நல்லவள் நல்லவள் நல்லவள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அவள்தான் ராமனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அரசியல் போராட்டத்தை அரசியல் சூழ்நிலையை மாற்றி கொடுத்தவர்கள். நாம் கூலி கெட்டவள் கூலி கெட்டவள் கூலி கெட்டவள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கூலிதான் ராவண வதம் நடைபெறுவதற்கு அடிகோலிடுகிறார். அந்த அடிப்படையில் பார்த்தால் கூலி மிகப்பெரிய நல்லவள் சூர்ப்பனை மிகப்பெரிய நல்லவள் மகோதன் மிகப்பெரிய நல்லவன். நம்முடைய உளவியல் தத்துவம் மிகப்பெரிய உளவியல் உண்மை. ஆக நாம் நம்முடைய உறவினர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கூட மிக உற்று நோக்கி ஆழ்ந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நாம் எச்சரிக்கையோடு பேசுகின்ற நிலையிலே இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஒரு நான்கு நிலை இருக்கிறது. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று ஒரு நான்கு நிலையில் இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கறேன், கேட்கிறேன், சீதைக்கு எல்லாம் தெரிந்தவள் தானே, அவள் பரம்பொருள் தானே, பரம்பொருள் தானே, அவள் வந்து கேட்பாளா காண்ட எது யான் என்று கேட்பாளா? சிந்தித்து பார்ப்போமா? அந்த பெண்ணினுடைய குணங்களோடு அவள் நின்று கொண்டிருக்கிறாள். வெளியே வரலாம், கோச நாட்டை விட்டு வெளியே வருகிறாள், வேலை விட்டு அந்த மதில் சுவரை காண்டவில்லை. பிராட்டி எம்பிராட்டி கேட்கிறான், காண்ட எது யான் என்று கேட்கிறாள். நம்மளாம் புதரி நகை போல் சிரிக்கிறோம், அது மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அவள் தன்னுடைய அந்த அளவில் நின்று கொண்டிருக்கிறார். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற நிலையில் பெண்மைக்குரிய குணங்களோடு அவள் நாட்டில் வாழ்ந்த போது மட்டுமல்ல, நாட்டில் வாழ்ந்த போது மட்டுமல்ல, அவள் காட்டில் வாழ்ந்த போதும் அதே குணங்களோடு அவள் செயல்பட்டாள் என்று கப்பல் நமக்கு சுசகமாக வழங்கியிருக்கிறார். நம்மளுக்கு நிரூபிச்சு காட்டணும்னா அசோகவனத்துக்கு போறேன். அசோகவனத்திலே சீதை சிறையில் இருக்கிறார். அனுமன் போகிறான், எம்பிராட்டி தாயே என்னுடைய தோளில் ஏறிக்கொள், என்னுடைய தோளில் ஏறிக்கொள். நீ நான் கொஞ்சம் இன்ட்ரோ சொன்னபோது அவர் சொன்ன வாசம் மிகப்பெரிய உண்மையான வாசம். அச்சம், மடம், நானும் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய நான்காவது கூட இந்த பயிர்ப்பு அந்த நிலைக்கு அவள் காட்டுகிற உண்மையான உச்சம் அதுதான் மிகப்பெரிய ஒரு கற்பிடைய பெண்ணுக்கு இலக்கணமாக காட்டுகிறது. அல்லது மக்கள் இளைஞராகவும் நான் சும்மா இருக்கேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அனுமா இல்லை, எல்லை நீத்த உலகங்களும் என் சொல்லினால் சொல்லுவேன், அதை ராகவன் வெள்ளி நாற்றுக்கு மாசன் வீசினேன். ஒரு உண்மையான பெண்ணுங்க அவள். எப்படிப்பட்ட திருமையுடையவளாம், திருமகளாக இருந்தாலும் தன் கணவன் வந்து அவளை மீட்டெடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறாளே. அச்சம், மடம், நான் பயிர்ப்பு என்று பெண்மைக்கான நான்கு குணங்களை காத்திருக்கிறானே, அந்த குணங்களோடு இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்று கம்பன் நமக்கு சூசகமாக எச்சரிக்கையாக காட்டுகிறோம். அதாவது உறவினுடைய நான் உச்சத்தை சொல்லியாகும், எதிரியினுடைய நாட்டில் நின்று கொண்டு எதிரியும் கூட ஒரு உறவு தன்மை, உச்சமான தன்மை கம்பன் காட்டுகிறான் என்ற நிலையிலே பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நல்லவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் மட்டும்தான் உயர்ந்த உறவிலே உயர்ந்த ஒழுக்கத்தில் இருப்பார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்நிலையில் கூட நல்லவர்கள் இருப்பார்கள். பாருங்கள், அறம் அல்ல என்ற நிலை கருதி வீடம் என்ன வந்துட்டான், பின்னால் சில காயங்கள் இருக்கிற வடுக்கள் தெரிகிறது. உடனே சொல்லுகிறானா, இளன் மனை நயந்தவனையும் மார்பில் அதாவது புறமுதுகிட்டு ஓடியவனையா நான் கொண்டு வெட்கப்படுகிற போது வீடனுக்கு கோபம் வருகிறது. அதுதான் உண்மையான உறவு. கோபம் வர வேண்டும், கோபம் வந்தால்தான் உண்மையான உறவினர். தன் அண்ணன் ஒருவன் ஒரு நடக்காத குற்றத்தில் நடந்ததை போல காட்டுகிற போது, இது அல்ல சீரிய அல்ல செப்பலை என்று இலக்குவனு சொன்னதை போல நீ சீரிய அல்லாதே சொல்லாதே இறைவா என்று சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா? அவன் புறம் விதிவிட்டு ஒருபோதும் ஓடியதில்லை. எதிரியிடம் நாம் நல்ல குணங்கள் இருக்கு, நாம் மன்னி கற்றுக்கொள்ள சில உயர்ந்த பண்புகள் இருக்கு, அதெல்லாம் உடனே சொல்லுகிறான். அப்ப அந்த இடத்துல ராமன் என்ன பண்ணிட்ட தெரியுமா, ராமன் உயர்ந்தவனா ராமன் கீழே போய் விடுகிறான். ஆனால் கம்பன் உயர்த்துகிறான், ராமன் ஒரு வடி உயர்த்துகிறான். எப்படி உயர்த்துகிறான்? அப்படியா, எனக்கு தெரியாதா, அவனுக்கு செய்ய வேண்டிய நீ கடன்களை, இறுதி கடன்களை நீ செய் என்று சொன்னபோதுதான் அங்கு ராமனும் வெற்றி வருகிறார், கம்பனும் வெற்றி வருகிறார். அக்க, எதிராளி நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பகை உறவு என்று ஒரு உறவு கிடையாது. புறநானூற்று சொல்லுவார்களே, தீதும் நன்றும் பிறந்தரவா என்று சொல்லுவார்களே, நமக்கு பகை வெளியில் இருந்து கிடையாது, நமக்கு பகை நாமே தான். நாம் வாழுகின்ற வாழ்க்கை சூழலை பொறுத்துதான் ஒருத்தர் நல்லவனாக மாறுவதும் தீயவனாக மாறுவதும் வருகின்றது. ஆக அந்த நிலையில் எதிராளியையும் நாம் மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பசுமன் முத்துராமலிங்க தேவர்தான் அழகாக சொல்லுவார், எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது, எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது. இருந்தால் அவன் எதிர்க்கக்கூடாது, எதிர்த்தால் அவனுக்கு எதிராகவே இருக்கக்கூடாது என்று சொல்லுவார் ராமன். செய்தான் அல்லவா, பாருங்கள், அவன் உண்மை எதிரியார். அவன் அவனுடைய இயல்பு, ராவனுடைய இயல்பு உலகின் மிகப்பெரிய சொத்துக்கள் எல்லாம் அவனுடைய இருக்க வேண்டும். அவனுடைய இயல்பு பிறவியினுடைய ஆசை. அதனால நான் சீதையை கவர்ந்தது ஒன்றும் தவறில்லை. ஆனால் நமக்கு கம்பன் சொல்லுகின்ற ஒரு செய்தி இதுதான் உறவினுடைய உச்ச ஒரு உண்மை. ஆரம்பத்தில் சொன்னதை போல பிறன் மனை நயந்தவனை உறவின்றி நம்பி வந்தனையோ என்று கேட்டதை போல பிறன் மனை நயந்த குற்றத்தை ராமன் செய்தான். அவன் இழிவாக பேசப்படுகிறான். மிகப்பெரிய நல்லவன் அவனை. நாம் சில பேர் தவறாக சொல்லுகிறார்கள். அவன் நம்ம காட்டுகின்றான் ஒரு நிலை, ஒரு நல்லவன் தீயவன் என்று சமநிலையில் வைத்து பார்க்கிற போது இவனை விட இவன் எப்படி உயர்ந்தவன் என்று காட்டுகிற போது ஒரு சிறு புள்ளியை கரும்புள்ளியை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக கம்பன் காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு செய்தி. பாடுகிற கண்ணாசந்தன் அழகா சொல்லுவார், தென் திசையை பாடுகிற போதும் தான் பிறந்த திசை என்பதனால் ராவணனை சிறப்பாக வைத்து பாடுகிறது என்று சொல்லுவார். தன்னுடைய திசை அல்லவா அப்படி அந்த அந்த அந்த உயரிய பண்பு அந்த நிலையிலோடு வந்து பிறன் மனை நயந்ததுதான் மிகப்பெரிய குற்றம். இடித்து காட்ட வேண்டும். காமம் இருக்கிறதே விவேக சிந்தாமணி தான் அழகாக சொல்லும், காமமே குலத்தினையும் நலத்தினையும் எடுக்க வந்தவர்களா, காமமே பரகதிக்கு செல்ல வழி செல்லாமல் அந்த கத்தி கழுத்தறிக்கக்கூடிய கத்தி. அந்த காமத்தை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேடிக்கையாக சொல்லுவார்கள், நகரத்திலே ராமாயணமும் கிராமத்திலே மகாபாரதம் படிப்பதாக சொல்லுவான். எனக்கு ரொம்ப நாளைக்கு தெரியாது ஏன் இப்படி சொல்றான் தெரியும். உண்மை அப்புறம் தெரிஞ்சது, நகரத்தில் வாழ்பவன் பிறர் மனைவி எப்படி அபகரிக்கலாம் நினைத்துக் கொண்டே இருப்பான். கிராமத்தில் வாழ்வன் வரப்பை எப்படி தள்ளி போட்டு அடுத்த நிலத்தை அபகரிக்கலாம் சொல்ல செய்ததுதான். நகரத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அடுத்தவனுடைய மனைவி மீது ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அடுத்தவனுக்கு உடைமையான உரிமையான ஒரு பொருளை நாம் அபகரிக்க நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அந்த காமத்தை அறுத்து எழுந்து விடுங்கள். அண்டோதனியை பற்றி நான் சொல்லியாக வேண்டும், சொல்லியாக வேண்டும். அவன் மிகச்சிறந்த கற்பினுடைய கணலி. அகலிக்கு பின்னாடி வருகிறேன். மிகப்பெரிய கற்பினுடைய கணலி. அவள் செய்த ஒரு தவறு தன்னுடைய கணவனை கண்டிக்காததுதான் தவறு. அண்டோதனியை பற்றி குறிப்பிடுகிற போது மறந்தும் நினைத்திலாத நெஞ்சிலே ஆசைப்பட்டான், அதை காமம் என்று காமம் என்று சொல்லவில்லை. மண்டோதரி சொல்லுகிறாள் காதல், அந்த ராவணனார் கொண்ட காதல் என்று சொல்லுகிறார். உண்மைக்கு வாழ்க்கைக்கு வர்றங்க, திருமணம் முடிஞ்ச உடனே நமக்கு அறுபதிலும் ஆசை வரும் மோகம் வரும் என்று கம்பன் நமக்கு சூசகமாக காட்டியிருக்கின்ற செய்தி. அந்த இறந்து விட்ட போது கடந்து அழுகிறாளாம் கதறுகிறாளாம் பாடுகிறாள். எழுதுக்கம் சடை முடியாம் வெறுப்பெடுத்து திருமீறி வேலும் கீழும் இருக்கும் இடம் இன்று உயிர் இருக்கும் இடம் நாடு இழைத்தவாறே கல் இருக்கும் இடத்து சாதகிய மனச்சிறையில் கறந்த காதல், மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் முகந்து தடவியதோ ஒருவன் வாழ்கிறான். பாருங்க மண்டோதரியுடைய அவள் காமம் என்று கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா, அங்கே வாழ்க்கை வாழ்க்கை ஒழுக்கம் அப்படிப்பட்ட ஒழுக்கமாக இருக்கிறது. ஒரு ஆடவன் தன்னுடைய மனைவியை அந்த புறங்களை எத்தனை எச்சரவோ வடித்து பெண்களை வைத்து வாழலாம் என்ற நிலைமை அன்றைக்கு இருந்தது. அதனால் அதை நாம் காம கண் கொண்டு நோக்கக்கூடாது. இன்றைக்கு காமம் என்ற கதை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைய சமூகம் ஒரு பெண்ணுக்குத்தான் இலக்கணங்களை இலக்கியங்களை வகுத்துகிற ஒரு ஆணுக்கான இலக்கணத்தை வகுக்கவில்லை என்று உண்மையை பதிவு செய்திருந்தார்கள். ஆகவே அதை காமம் என்று சொல்லவில்லை, அவர் சூழ அந்த ராவணனார் கொண்ட காதல் என்று சொல்லுவார். அடுத்த பாடல சொல்றா பாருங்க, காந்தே கனியனைய சாணையா பேரழகும் அவளிடம் கற்கும், ராவணனாக கொண்ட காதலும் சூப்பனை இழந்த நோக்கும், வேந்தர் விரார் பெயரவனார் வெணியதனார் வெண்காணி விரதம் உண்டு போந்ததும் கடைமுறையே பிறந்தவமாய் போயிருக்கிறார். ரெண்டு இடங்கள்ல சொல்றார், அதுவும் கண்ட காதல் என்று சொல்லுகிறார். அதை நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி, திருமணம் முடித்த பெண்மணிகளே உங்களுடைய கணவர்கள் உங்களுக்கு தெரியாமலே மாற்றாண்மனை மீது ஆசை வைப்பார்கள். அது காமமாக இருக்கலாம், ஆனால் அந்த காமத்தை அழித்து உங்களுடையதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை அந்த மண்டோதரி தட்டி கேட்காமல் விட்டுவிட்ட காரணத்தினால் ராவணன் அழிந்தான். ராவணன் அழிந்த அதே காரணத்திலே மண்டோதரி திறந்து போகிறார். உறவுக்கு உண்மை உறவுக்கு இலக்கணம் மண்டோதரி உறவு இலக்கணம் உறவு அந்த உறவு உண்மையா உறவு. கணவன் இறந்தவுடன் மண்டோதரி இறந்து போய்விடுகிறாரே, பாண்டி இடிஞ்சியில் இறந்த போது பாண்டி மதில் இறந்து விடுகிறார்களே, அதுதான் கணவன் இறந்தவருக்கு காட்டுவதில் பண்பாடு. கணவன் இறந்தவருக்கு காட்டுவதில் கணவன் இறந்து விட்டான் நினைவே மரணம் வருகிறது. அதுதான் உண்மையான உறவு, உண்மையான வாழ்க்கை. இந்த இருக்கக்கூடிய உறவு அப்படிப்பட்ட உறவு இல்ல. கணவன் இருக்கிற போதே அடுத்த ஆடவன் உற்று நோக்குகின்ற உறவு உறவு அல்ல. பிறன் மனை நயந்த குற்றம் ராவணனுடையது. ஆனால் பிறன் மனை நயந்த குற்றத்தை கண்டிக்க வேண்டிய குற்றம் மண்டோதரியுடையது. கண்டிக்கவில்லை. ஆனால் மண்டோதரி சிறந்த கற்பின் கண்ணில் ஏற்றுக்கொள்கிறேன், கற்பின் கண்ணில் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் சிறந்த மனைவி இல்லை. ராவணன் சிறந்த கணவன் இல்லை. கயர்வன் சிறந்த கணவன் இல்லை. அடித்துச் சொல்கிறேன், அவை அடித்துச் சொல்கிறேன். சிறந்த கணவன் இல்லை. கயர்வன் சிறந்த கணவன் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும். கேட்டால மக்களுக்கு வரம் கொடுத்து விட்டாங்களா? நாளை ராவன் முடி சூழல் அறிவித்து விட்டாங்களா? நீங்க ரெண்டு வாரத்தை கேட்கறாங்க. 64 ஆண்டுகள் நீ வாழ்ந்தியே, ஒரு மனைவி என்ன வரம் கேட்பாள்? இது போல அவனுக்கு தெரியாது. நீ வாழ்க்கை, நீ என்ன வாழ்க்கை நீ வாழ்ந்த? வாழ்க்கை வாழ்க்கை மனைவி உன்னை வரம் கேட்க போயிடாதே, என்ன கேட்க போகிறாள் என்ற நிலை நீ தெரியாது. நீ என்ன வாழ்க்கை வாழ்ந்தாய்? அப்படி சிறந்த கணவன் இல்லையே. இன்னும் உண்மையை சொல்றேன். அந்த முனிவன் மகன் நடந்து விட்டான். ஆனால் அவன் கையை ஈழ கொண்டது காமம். துன்பம் வருகிற போது ஆறுதல் தேடுவதற்கு மட்டும்தான் கோசலை தேவைப்பட்டிருக்கிறார். கோசலை தேவைப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய உண்மை இது. மிகப்பெரிய கோசலை தேவைப்பட்ட ஆறுதல் தேவைப்பட்டவர்கள் கோசலை பெற்றான். பத்த நேரம் கையை அருமணியிலே வாழ்ந்திருக்கான், காமத்திலே வாழ்ந்திருக்கான். ஆக தயரதன் சிறந்த கணவன் இல்லை. உண்மை சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய மனைவிகளுக்கு சிறந்த கணவன்மார்களாக இருக்க வேண்டும், சிறந்த மனைவிமார்களாக இருக்க வேண்டும். உதாரணத்தை சொல்லவா? எப்படிப்பட்ட உருவம் சொல்லவா? ரெண்டு உதாரணம் சொல்றேன். திருமண நடைபெறவில்லை. விதிலைக்குள்ள புகழார்கள் ராம இலக்கவன விஸ்வாமித்திர போதுகிறார்கள். அருமையான பாட்டுங்க. இந்த பாட்டு எனக்கு இப்பதான் அசந்து போயிட்டேன் படித்து. என்ன நடத்தினால் இணையில் இன்றுடி கண்ணோடு கண் இணை காப்பி ஒன்றை ஒன்றும் உண்ணவும் நினைவரால் உணரும் ஒன்றிட. அடுத்த வரைக்கும் வரவே இல்லை. ஒன்றை ஒன்று உண்ணவும் நினைவரால் உணரும் ஒன்றிட. உணர்வு ஒன்றினால் உறவு இல்லை. உணர்வு ஒன்றுபடவில்லை என்று சொன்னால், உணர்வு ஒன்றுவிடும் என்று சொன்னால் அது காமமாக போய்விடும். கணவன் மனைவி என்றைக்கு ஒருமித்த கருத்தோடு உணர்வு ஒன்றி வாழுகிறார்களோ அன்றைக்கு தான் இல்லறம் நல்லறமாகும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு போல போர்ச்சியிலே நீதிமன்றங்களிலே வழக்காடிலே வாழாடி கொண்டுதான். அருமையான செய்தி. திருமணம் நடைபெறவில்லை. பாருங்க, ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைவராது உணர்வும் ஒன்று என்று சொல்லுகிறான். கம்பன் காட்டுகிற தாம்பத்திய வாழ்க்கை அடிப்படையாக கூட நினைக்கிறேன். கலைஞர்கள் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும் என்கிறார். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும் என்கிறார். அது அந்த பழைய பாட்டுக்கு 10 மாதம் சிறை இருந்தார் அல்லவா? 10 மாதம் சிறை இருந்தார் அல்லவா? தன்னுடைய கணவனையே தான் நினைத்துக்கொண்டிருந்தார். அனுபவம் பார்த்துட்டு சொல்றான், விற்பரும் தடுமோ வீர நீங்க நீர் இலங்கை விற்பில் நற்பரும் தவத்தான் என் அங்கையை கண்டேன். அல்லே, நான் அப்படிப்பட்ட பெண்ணா பார்க்காதா? அவன் எப்படிப்பட்ட பெண்ணா பார்த்தேன்? நீ இருமுறை என்பதும் கற்பனும் பெயரும் கழிவினம் புரிய கண்ணன். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய கணவன்கள் வெளிநாடு போயிருக்கக்கூடிய கணவன்களுக்கு எச்சரிக்கையாக காட்டுகிறேன். உங்களுடைய கணவன்மார்கள் உங்களை நம்பி இந்த அவையில விட்டுவிட்டு வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய கணவனுக்கு துரோகம் செய்யாமல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற பாதி சூட்சும கருத்து நமக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். விற்பரம் தொடர்ந்து வீர தீன்மீது இலங்கை விற்பில் நற்பரம் நவத்தலாய் நங்கையை கண்டேன். இல்லையே, விற்பரப்பு என்பதும் இருப்பறை என்பதும் கற்பனும் மேலும் கரீடம் உண்மையான வாழ்க்கை. ஆண் பெண்ணுக்காக வாழ வேண்டும், பெண் ஆணுக்காக வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற உன்னதமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. வாழியை பத்தி நிறைய பேர் தவறா சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான கணவன் மனைவி யார் என்று சொன்னால் வாய் நான் நிறுவ முடியும். இந்த இடத்துல உண்மையான கணவன் மனைவி அவன் அனுமனுடைய வாதத்தை கேட்டு அவன் அருமருந்தான் உரிமை அருமருந்தான் தானத்தை வப்பினான் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த உண்மையா என்று ஆராய்ந்து இறைவன் பார்க்கவில்லை. இறைவன் ஆராய்ந்து பார்க்க அமைத்துக் கொள்ளுகிறான். பாடலையே நீங்க படித்தல் என்று சொன்னால் உண்மையிலே வாடி உரிமையை வைத்திருந்தான் என்று மிகப்பெரிய கேள்வி எழுதும். மிகப்பெரிய நான் கம்பன்களை மிகப்பெரிய இடைஞ்சலாக போயிருந்ததற்காக அந்த வரியில் எல்லாம் விட்டுவிட்டு அந்த உண்மையான செய்திக்கு மட்டும் வந்துவிடுங்க. ஆனா உறவு இல்லவா? சொல்லுகிறார், நீ என் ஆவி, நீ என் ஆவி என்றே பிரிஞ்சு போயிட்டு பொய் உரையான புண்ணியா என்று தாரையுடைய அவளது அழுகுறையில் பார்த்தால் உண்மையிலே ராமாயணத்தில் மிகச்சிறந்த அளவில் வாழ்க்கை நடத்தியவர் யார் என்று பார்த்தால் அது வாழையும் தாரையும் தான். அது மனைவியை வர்ணிக்கிறாங்க. மயிலே என்று சொன்ன மாறுகின்ற வாழ்க்கை, உணர்வு வழி ஒன்று விடுகின்ற வாழ்க்கை. கம்பன் வாழ்ந்த காலகட்டத்திலே மக்கள் அறம் சார்ந்தவர்களில், பொருள் சார்ந்தவர்களில், உணர்வு சார்ந்து வாழ்ந்தார்கள். ஆரம்பத்தில் சொன்னால் அறம், பொருள், இன்பம் நாம் அன்றிலிருந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை உணர்வு சார்ந்த வாழ்க்கை. சரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சார்த்தால் வாழியும் தானியும் தான் சரியான வாழ்க்கை என்று வாழ்ந்தார்கள். மயில் இயல் புயல் மொழியா என்று சொல்லுகிறார். நான் இதை பேசினால் மிகப்பெரிய விருந்து போய்விடும் என்பதற்காக, இந்த வாழிவனை படலத்தினுடைய அச்சாளுக்கு அடிகோலியாக மாறிவிடும் என்பதற்காக, இந்த அளவிலே மிகச்சிறந்தமான ஒரு கிற்கிந்தையிலே காட்டுகின்ற ஒரு உன்னதமான உணர்வு விழுக்க பாருங்கள். வாழிக்காக தாரை வாழுகிறார், தாரைக்காக வாழி வாழுகிறான். சொல்லுகிறா பாருங்க, உன் உயிர் கோடலுக்கு ராமன் என்பவர் வந்தார் என்ற போது கனவு சொல்லுகிறார். கணவனுடைய நலன்களே, கணவனுடைய நலன்களை உற்று நோக்கிலும் உற்று நோக்கி கணவனுடைய நலனே கருதிவர் தாரே. ராமன் வாழிக்கு தெரியல யார் வந்திருக்கான, ஆனால் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள், உங்கள் கணவனுக்கு யார் பகைவர், யார் நண்பர், யார் நல்லவர்கள், யார் நல்லவர்கள், யார் உதவி புரிவார்கள் என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று பாடலில் கம்பன் நமக்கு சூசகமாக வழங்கியிருக்கிற செய்தி. ராமன் என்பவன் உன் உயிர் கோடலுக்கு வந்திருக்கிறான் சொன்ன போது சொல்லுகிறார், தம்பி இரண்டாவது தனக்குயிர் இன்ப நிலையையும் இயந்தவன் எம்மியும் யானும் உற்று எதிர்ந்த போரிடு அம்பினை தொடுக்கணும் அருளை நாளையாக இருக்கிறானே. இந்த பாட்டுல கம்பன் மிகப்பெரிய உண்மை சொல்லியிருப்பான். மற்ற யாருடைய நெஞ்சிலையும் அம்பு தைத்தம்பு கடலிலே குளித்து விட்டு வெளியேறிவிடும், ஆனால் வாழியுடைய வாழ்விலே தம்புதான் தாரையுடைய கற்பை நிரூபிப்பதற்கு அவன் நெஞ்சிலே நின்று குத்தி கொண்டு நின்றதுதான் உண்மை. தான் நிறைவான வாழ்க்கை சொன்ன மனைவி எச்சரித்தால், ராமன் வந்திருக்கிறான், உன் உயிர் உடலுக்கு ராமன் வந்திருக்கிறான், நீ போகாதே சொன்னது போனால அம்பு தைத்ததல்லவா, அம்பை பிடுங்கி பார்க்கிறான், அம்பை பிடுங்கி பார்க்கிறான். தம்மையே தமக்கு தனிப்புற மதத்தை இம்மையே எழுதுவதற்கு மருந்து ராம எனும் செம்மை சேர்ந்தவன் தெரியக்கண்டான் கோபம் வந்துவிடுகிறது. ஆக தாரையுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்க கம்பன் இந்த இடத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கிறான். உங்களுடைய மனைவியுடைய சொற்களை கேட்டு நடக்க வேண்டும். சில சமயங்களில் தெய்வாதீனமாக தெய்வ செயலாக உங்கள் மனைவியுடைய சொற்கள் உங்களுடைய ஆபத்துக்கள் இருந்து மனைவியுடைய சொற்கள் உங்களை காப்பாற்றும் என்று கம்பன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, உண்மையான ஒரு செய்தி. எல்லா நேரங்களிலும் நீங்க மனைவியுடைய சொற்களை கேட்க வேண்டாம். நம்மளேதான் பாடுறான், பம்பியிலே கொங்கு வஞ்சி வனத்திற்கு தமிழில் வணிக கொம்பியிலே மாணி மின்னில் குளப்படி கூட்டிருக்குன்னு சொன்னான். அவன் என்ன சொல்றான்னா, நான் என் மனைவியுடைய பேச்சு கேட்டுதான் அழிஞ்சு போனேன்னு சொல்றான். உடனே இருந்துக்கலாம், ஆளாம இருந்திருக்கலாம், ஆனால் சீவகை சிந்தாமல் இல்லாம அழகா வச்சுருக்கான். பாட்டு சொல்றான், பெண் என படுவது வீடில பிறப்பு நோக்கா உன்னிலை உடையவள் ஓர் ஆயிரம் மனத்தவாங்க எண்ணிப்ப நிர்ணயித்தால் இந்தியன் மனிதன் அங்கே வெண்ணை கொண்டு எரியிட்டார் போல பின் விழுந்து நிற்கும் என்று எழுதுகிறார். பெண் என்பவள் உணர்ச்சியுடைய அடையப்பட்டவன். ஐயா ஐயா அவர்கள் இலங்கை தமிழ் பதிவு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் கூட பட்டிமன்றத்தில் இதை செய்து பதிவு செய்தார். பெண் என்பவள் உணர்ச்சியினுடைய வடிவமானவன், ஆண் என்பவன் அறிவுடைய வடிவமானவன், பெண் உணர்ச்சியினுடைய வடிவமானவன். அவன் அவளால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. அந்த நிலையிலே தான் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டார். மானின் ஆசைப்பட்டது நான் அன்றைக்கு சொன்ன செய்துதான். நான் சீதா பிராட்டி தெய்வம், ராமன் தெய்வம், தெய்வத்தோடு இருக்கிறவரை சீதா பிராட்டிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் உலக இன்பமாகிய என்றைக்கு மானின் பின்னால் ஆசை கொண்டாலோ அவன் 10 மாதம் ராவணனுடைய அவையிலே சிறை இருந்தார். கம்பன் நமக்கு என்ன சொல்றது என்ற செய்தி தெரியுமா? நீ சதா சர்வகாலமும் இறைவனையே இறை சிந்தனையை நீ நினைத்துக் கொண்டிருந்த இறை சிந்தனை விட்டுவிட்டு நீ உலக இன்பமாகிய போகத்திலே காமம், போகம், குரோதம், உலோகம், லோகம், மதம், மாச்சரியம் என்ற நிலையே நீ என்றைக்கு உன் சிந்தனை செலுத்துகிறாயோ 10 மாதங்கள் நீ தாயினுடைய கருப்பை மறுபடியும் அடைவாய் என்ற செய்தி நமக்கு சூசகமாக கம்பன் வழங்கியிருக்கிறார். நம்முடைய சிந்தனை அது தெய்வ உறவு சாமந்த சிந்தனையாக இருக்கும். இன்னும் 10 மணிக்குள்ளே இருக்கிறது. ஆனால் காலத்தையும் சரியாக கடைபிடிக்க வேண்டும். உண்மையை சொன்ன தெய்வ உறவை உண்மையை சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க, அதுதான் தெய்வ உறவு. தம்மையே முற்றும் தம்மையே தவறுக்கு நல்கும் என்று சொன்னாலே கம்பன் வார்த்தையை பட்டானே, அது எப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தை. இந்த இடத்த சொன்னாங்க, இங்க உயர்ந்த உன்னதமான ஒரு நிலை போதையெல்லாம் விடுவிச்சு கொண்டிருக்கிறது. இலக்குவன் விழுந்து கிடக்கிற இறந்துமை கிடக்கிறார். நாகாஸ்திரத்தினாலும் பிரம்மாஸ்திரம் விழுந்து கிடக்கிறார். 2 முறை போய் அனுமன் போய் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து இலக்குவனை உயிர்ப்பிக்கிறான். முதல் முறை உயிர்ப்பிக்கிற போது இறைவன் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? இறைவனை புள்ளினான், இறைவனை லேசாக நினைத்தான். இரண்டாவது முறை உயிரை காப்பாற்றிய போது தொடர புள்ளினான் என்று சொல்லுகிறார். காப்பியம் முடிந்து போய்விட்டது. பரத்வாசருடைய ஆசிரமத்தில் உணவு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுக்கு சிந்தனை வருகிறது, ஆஹா முடிந்த பிறகு, நான் முடிந்த பிறகு ஒருத்த உசுரோட காலி தீக்கல குதிக்க போறான் சொன்ன பொழுது அனுமதி கிளப்புகிறான். பரத்வாசருடைய ஆசிரமத்தில் கூட உணவு சாப்பிடுகிறார்கள். தாசமாத்திரி சைவத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஒரே இலையில் ராவணன் அருந்திய அதே இலையில் அனுமன் உணவு அறிந்து கொண்டிருக்கிறார். தாசமாத்திரம் சொல்றான், உடனே போறான், போய் உடனே பரதனை காப்பாற்றி விட்டு திரும்பி தான் வந்து தான் சொல்றான். வசித்தான் இறைவன் சொல்லினான், இருக புள்ளினான் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் முடிஞ்சதுங்க. கடைசி காப்பி முடிந்து விட்டது. எல்லாருக்கும் நன்றி செலுத்தி போகிறான். எல்லாருக்கும் எல்லா விதமான அதிகாரங்களையும் எல்லா விதமான பொருட்களையும் இறைவன் பரிசாக அழகி விட்டு அனுமனையை நோக்கி இதுவரைக்கும் என்ன பண்ண இறைவன் என்ன பண்ணாதீமா, எல்லாவற்றையும் தான் அதாவது புள்ளி அனைத்தவன், தான் போய் அனைத்தவன். இந்த தாய் அதாவது தாய் என உயிர்த்து நெல்கி தர்மம் தர்மம் சார் நீ என நின்ற நம்ம நெருங்கி நோக்கு நிலும் நான் நாயன் நின்ற நம்பால் நவையர உணரலாமே என்று பாடி பாடி இருக்கும் அந்த அந்த நிலையை போடுவது என்னை நீ அனைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். இறைவன் என்ன சொல்றான் தெரியுமா, நீ தன்னலம் கருதா, சுயநலம் கருதா, பிறருக்காக உழைக்கக்கூடிய பிறருக்காக வாழ்த்து நடத்தக்கூடிய அனுமனுடைய வாழ்க்கை கூட நீங்கள் வாழ்ந்து சொன்னால் இறைவன் உங்களை நீங்கள் இறைவன் அணைத்துக் கொள்ள இறைவனை நீங்கள் அணைத்துக் கொள்ளலாம். வள்ளுவருடைய குரல் சொல்லுவாங்க, வையத்தும் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுடைய தெய்வத்தில் வைக்கப்படும். ஆரம்பத்தில் என்ன பண்ணா புள்ளினான், தொடர புள்ளினான், இருக புள்ளினான், நிறைவாக என்னை நீ புள்ளிகளை என்று அனுமனிடம் ராமன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த உறவினுடைய தன்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைவேற்கிறது நிறைவாக அதை பார்த்துக்கு வந்தாத்தேன். உகனுடும் ஐவரானோ முன்பு பின்பு குன்று சொன்னான் மகனுடும் அறிவரானோ எம்முளை அன்பின் வந்த அகன காதல் ஐயோ காதல் ஐயோ இன்னொரும் எழுவரானும் புகழரும் காணம் தந்து புதவரால் விழுந்தான் உண்மை சொன்னேன். ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, உங்களுடைய தாய் தந்தையர்கள் எதை செய்கிறார்களோ அறமல்லாதவற்றை செய்ய சொன்னாலும் கூட நீங்கள் செய்யுங்கள், இறுதியில் அவை அறமாக மாறிவிடும். கையை சொன்னால் என்ற ஒரு காரணத்திற்காக இறைவன் தானகத்துக்கு வந்தான். அங்கு மூன்று தம்பிமார்கள் கிடைத்தார். அன்பினுடைய வடிவமானவன் அறிவு என்றே தெரியாத அந்த அன்பினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய புகழை இறைவன் ஏற்றுக் கொண்டிருக்கிறான். முனிவர்களை விலக்கிவிட்டார். அவனுடைய உயர்ந்த அன்பு உன்னதமான ஒரு அன்பு. சுக்ரீவனுடைய நிலையிலே உணர்வு விலை ஒளிர்கின்ற நிலை. நாம் உணர்வு வழி செயல்பட வேண்டும். நிறைய மிகப்பெரிய போய்விடும். அந்த உணர்வு வழி செயல்படக்கூடிய அந்த நிலை இருக்கக்கூடிய சுக்ரீவனின் தாம்பத்திய உறவுக்காக அந்த நிலையை வைத்துக் கொள்கிறேன். கடைசியில் வீடரன் அறம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை, அறிவு அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய நிலை. ஆக கண்ணவாசன் தாங்க அந்த பாட்டு அழகா சொல்லுவாங்க, ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழ் வழிக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு என்று காணும் பாடல் முடி. ஒன்றே சொல்வார் ஒன்றே சொல்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகித்த நியதி. ஒரு சொல்லுக்கு செய்கை பொன்னாலும் ஒரு இன்பத்தில் துன்பம் பட்டாலும் இரண்டு கட்டளை அழிந்தவன் எல்லா உண்மையும் உண்டாகும். கடைசியில் அவர் பார்க்கிற முடிவில் சொல்றான், ஆசை கோபம் கலவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், ஆசை கோபம் கலவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். மிருகம் என்பது கல்லவனும் உயர் தெய்வம் என்பது பிள்ளைவனும். அப்படிப்பட்ட நிலையிலேதான் இறைவன் நம்மை பயத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசை கோபம் கலவு என்ற நிலையை விடுத்து அன்பு நன்றி கருணை என்ற நிலையோடு நம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற இன்னும் நேரங்கள் இருக்கிறது என்பதற்காக அந்த பாட்டை சொல்லி ஆக வேண்டும். இந்த நிலைக்கு தேவைப்படுது, அவசியம் அத்தியாவசியமாக இருக்கிறது. இந்த பக்கம் கோசலின் ரோடு இருக்கிறார், இந்த பக்கம் கையின் ரோடு இருக்கிறார், நடுவிலே சுமத்தின் ரோடு இருக்கிறார். ஒரு கட்டளை இடப்பட வேண்டும், பிறப்பிக்க வேண்டும். நாங்க நான் சொன்ன கம்பனுடைய பாடல்களை அக்கட்ட பிரித்து பொறுப்பார்கள். அப்படியே கம்பன் என்ன நிலையை வைத்தனோ அப்படியே நீங்கள் பார்க்க வேண்டிய நிலை. கோசலைக்கும் பங்கு வந்துவிடக் கூடாது, கையைக்கும் வந்துவிடக் கூடாது. சுமித்திரி அந்த இடத்தில் அழகாக அந்த பாடலை பதிவு செய்கிறார். ஆகாது என்றால் அப்பணம் வயோட்டி ஆகாத ராமன் நம் அண்ணன் ஐயம் இந்தும் போகா உயிர்த்தாயிரம் பூங்குழல் சீதையின் பெயராய் முடிச்சுட்டு அந்த பாட்டு கடைசியில வர்றா, மகனே இவன் பின்சில் தம்பி இரும்படி என்று அடியாரின் ஏவல் செய்தி. மண்ணும் நகைக்கே வந்திடின் வா, அது அன்றே முன்ன முடி என்று அந்த கடைசி அந்த வரி. அது வந்து பாடபேதம் நிறைய பாடத்துல சில பேர், ஒன்று வாய் விழி சோர நின்றால் வேறு இருக்கு, இன்னொன்று பால் உடை சோர நின்றால் வேறு இருக்கு. அதுதாங்க உறவு. ஒரு தன்னுடைய மகன் நினைக்கிற போது தாய்க்கு நெஞ்சில் பால் ஊற வேண்டும். அதுதான் தன்னுடைய பிள்ளை பாசத்தை, பிள்ளை பாசத்தை நினைக்கிற போது பால் கீழ்ச்சி எடுக்க வேண்டும். ரொம்ப சொல்ல செய்தி, உங்களுடைய பிள்ளை நினைக்கிறியா அலுவலகத்தில் இருந்தால் அவனுக்கு பால் ஊற வேண்டும். ஒரு கவிஞர் மேல நாட்டு கவிஞர் எழுதுனா கவிதை எழுதுனா அந்த கவிதையை நினைக்கனு சொல்றேன் சொல்ல வரேன். வேலை நாட்டு தாக்கத்தால் வேலை வரைக்கும் தாய்மாரே, தாய்ப்பால் உடுத்து பிள்ளைக்கு தமிழ் பால் ஊட்ட வரப்பு. எங்களுடைய தாய்மார்கள் எங்களுக்கு தாய்ப்பால் கூட கொடுப்பதில் எப்படி தமிழ் பால் கொடுப்பார் சொல்கிறேன். முதலில் உங்கள் தாய்மார்களே உங்களுடைய குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுங்கள். அந்த தாய்ப்பாலின் வழியாகத்தான் மரபு நடத்தப்படுகிறது, பண்பாடு நடத்தப்படுகிறது, நம்முடைய மிகப்பெரிய பழக்கவழக்கங்களாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆக இதுதான் உறவினுடைய உச்சம். தாய் நான் முடிக்கிறதுக்காக வந்தேன். தடம் மாறுகிற போது தட்டி கேட்பவள் தாய், தடம் மாறுகிற போது தட்டி கேட்பவள் தாய், தடுமாறுகிற போது தட்டி கொடுப்பவள் தாய். அதனாலதான் கம்பல் போட்டான், வார்த்தை போட்டான், சுமிக்கிற என்ன கோயில் உட்கார். காப்பியத்துல வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை போடவே இல்லை. சுமிக்கிற என்ன கோயில் உட்கார், சுமித்திர தெய்வமாக வாழ்ந்தார், உறவுக்கு இலக்கணம் வாழ்ந்து காட்டினார், வியாழத்தினுடைய உருவமாக நினைத்தார். இந்த வார்த்தைகளை நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆய்வுரையாக நினைத்த வேண்டிய இந்த இரண்டு பாடல்கள். முன்ன முடி வார்த்தையை சொல்லாத சொல்லுகிற போதே ஏன் தெரியுமா, எப்ப அழுகிறது தெரியுமா, அவலச்சுவை வருகிறது அழுகு வரும், அன்பினுடைய மிகுதியால் அழுகி வரும், அவலத்தினுடைய மிகுதி அழுகி வரும். சொல்றா வல்லைனா நீ முன்ன முடி செத்து போயிடுறா அப்படின்னா அழுதா, ஏண்டா பால் முளை பால் சோர்ந்தது தெரியுமா, ஏன் தெரியுமா, அன்றைய காலகட்டத்திலே கானகத்திற்கு போனவர்கள் 7-2 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் ஒருவன் காணாமல் போய்விட்டால் அவன் இறந்ததாக கொள்ளலாம், 12 ஆண்டுகள் ஒருவன் இறந்ததாக போனால் அவனுக்கு சடங்குகள் செய்யலாம் என்று மனுஷன் சொல்லுகிறார். அதை நினைத்து பார்த்து அவர் தன்னுடைய மகன் இறந்து போய்விட்டார் நினைத்து இந்த பால் முளை சோரன் நின்றனால் என்று எழுதுகிறார். அதை நமக்கு சொல்ல வருகின்ற ஒரு செய்தி நிறைவாக முடித்து விடுகிறேன். தயவு செய்து பிறன்மனை நயக்காதீர்கள். நயந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ராவணனுக்கு என்ன அழிவு ஏற்பட்டதோ அது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தாய் தந்தையரை போற்றுங்கள், தாய் தந்தையரை போற்றுங்கள், தாய் தந்தையரை போற்றுங்கள். ஒரு நான் கோயில் ஆலயத்தில் இருக்கிறதுனால அந்த வரியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். நான் சொல்ல வந்த ஆரம்பத்தை நிறைவு போய் முடிச்சிடறேன். உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் வணங்குங்கள். நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை ஒரு முறை நீங்கள் வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் என்று மனு தர்மம் சொல்லுகிறது. 10,000 முறை கங்கையில் குளித்த புண்ணியம், 6 முறை உலகை வளவந்த புண்ணியம், 100 முறை ராமேஸ்வரத்தில் குளித்த புண்ணியம், 100 அசுவமேத யாகம் செய்த புண்ணியம். ராமன் 1 அசுவமேத யாகம் தாங்க செஞ்சா, ராமன் 1 அசுவமேத யாகம் செஞ்சா, நீங்கள் 100 அசுவமேத யாகம் செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஆகவே உங்கள் தாய் தந்தையரை வணங்குங்கள். தாயின் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. அந்த அன்பினுடைய வடிவமாக கையையும் கோசலையும் கண்டான். அதனால் நான் நிறைவில் முடிக்கிற போது தீயல் என்று நீ துறந்த தா தெய்வத்தை தாயும் தரையும் தந்தை தம்பியுமாக வரம் தாய் என்று கேட்டு முடிக்கிறான். ஆக பாட்டோடு முடித்து விடுகிறேன். அரியணை அனுமன் தாங்கு அங்கதன் உடைவால் இந்த பரதன் வெண்குடை கழிக்க, இருவரும் கவரி வீச, வெறிசெறி குழலி ஓங்க, வெண்ணையன் சடம் வாங்கி வசிஷ்டர் புனைந்த மொழிக்கான். இந்த பாட்டை அந்த அரசியலுக்கு சொன்னேன். இலக்கியத்துக்கும் குடும்ப உறவுக்கும் இந்த பாடல் பொருந்தும். அறிவு சார்ந்த ஆன்றோர் பெருமக்களே, இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும். இந்த அரசியலுக்கு மட்டுமல்ல குடும்ப உறவுகளுக்கு பொருந்தும். அரியணை அனுமன் தாங்கு, தாங்குதல், கவிழ்த்தல், கொடுத்தல், பிள்ளை பெரிய கொடுத்தல் என்ற நிலையோடு இந்த பாடலில் ஏழுவிதமான தன்மை இருக்கிறது. குடும்ப உறவுக்கு அடையாளமாக இந்த பாடலை கம்பன் நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிறான் என்ற நிலையோடு உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விழா நிறை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா நீ அதை தர வேண்டும். கம்பன் சொல்லுவானே, விபீடனை விபீட நாளாக மாற்ற ஆழ்வாராக மாற்றினான், கணபதியை தும்பிக்கை ஆழ்வாராக மாற்றினான், பிரகலாதனை பிரகலாதன் ஆழ்வாராக மாற்றினான். நீங்களும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தால், அந்த இறை நாமத்தை ராமநாமத்தை உச்சரித்து நீங்கள் வாழ்ந்தால் எப்படி 12 ஆழ்வார்களை போல நீங்களும் ஒரு ஆழ்வாராக வாழலாம் என்ற செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்கள்.